సర్వం మనుషా వివర్తన ఆస్క జానం గోనామ చిత్వర్తన తిరుమల శ్రీరంగ అహోర్యం లక్ష్మీనృసింహన్ శ్రీరంగం శ్రీ ఆలోచన జిల్లా அடுத்ததாக மேல்கோட்டை பேர் சொல்றாங்க போறோம் முன்னாடி போக அவசியம் இல்லை. தயவு செய்து எல்லா பேரும் காணாது. அனுகிரகம் அடுத்த திருவனந்தபுரம் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி அனுகிரகம் அடுத்ததாக திருவாட்டாறு சந்திரத்தில் ஆதிவேக பெருமாள் மருளாகி மரணஞ்சே வாசாத்தான் வடிவழவே. அடுத்த திருவன் பிரசாரம் திருவாரி மாதவர் மாதா மகனுடைய கஷேத்திரம் அவருடைய வந்த விசாரத்தில் திருவாரூவார் அடுத்ததாக திருவிட ஹரப்பன் பூமிதேவி சமேத ஸ்ரீ திருவிட ஹரப்பனுடைய அனுகிரகம் அடுத்ததாக திருக்குறுமுடி குறுமுடி வல்லித்தாயார் சமேத நம்பி சுவாமி நிஜமாந்த மகாதேஷி அவரது அனுகிரகம் திகழும் திருமூர்த்தியை வாரியம் ஜோதி இந்திராணையும் சொல்லி மறப்போம் அடுத்ததாக மானமாமலை ஸ்ரீ வருவந்தை தாயார் சமேத ஸ்ரீ தோட்டாத்ரிநாதனுடைய அனுகிரகம் அடுத்ததாக மன்னார்குடி ஸ்ரீ சங்கர லலிதாயார் சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி அனுகிரகம் அடுத்ததாக மறுபூர் சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுகிரகம் அடுத்த மதுராந்தகம் கருணாகரன் திருநவல்லித்தாயார் சமேத ஸ்ரீ ஏரிகாத் சுவாமி ராமன் அனுகிரகம் மதுராந்தகம் கர்நாடகம் திருநவல்லித்தாயார் சமேத ஸ்ரீ ஏரியாத்தராமன் அடுத்தது ஸ்ரீரங்கம் காட்டை சிங்கர் லட்சுமி நரசிம்மனுடைய அனுகிரகம் அடுத்ததாக சென்னை நங்கநல்லூர் லட்சுமி ஹரியானல பெருமாள் அனுகிரகம் அடுத்ததாக கோயம்புத்தூர் அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாச பெருமாள் அனுகிரகம் லட்சுமி அடுத்ததாக கோயம்புத்தூர் அலம்பையல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாச பெருமாள் அனுகிரகம் சில்லஸ்தானம் சந்தி திருவட்ட பவித்திரம் அடுத்தூர் ஹரசா பிரமோதர் பெருமாளுடைய அனுகிரகம் ஆசிரமத்தை சேர்ந்த லட்சுமி ஹரேகிரியங்களுடைய அனுகிரகம் ீனிவாச மகாதேவிக்கம் சித்தாசி கோபாலதேசிக மகாதேசிகாராம் சம்பாவனா மகாதேவிக்கம்பாவனா மகோத்சவம் புரஸ்கிருத்திய ஸ்ரீ ஹயக்ரீவ வித்யாபீடேன சப்ரஸ்யம் சமர்ப்பியமான அபிநந்தன பத்திரிகா ஸ்ரீமதாண்டவயதீஸ்வர பாதான் ரங்கதிவ்ய நகரீ சுபவாசான் பௌண்டரீக புரமாஸ்ரமம் ஸ்ரிதான் ஆனதோஸ்மி நிரவத்ய வைபவான் ஸ்ரீமதாண்டவ ஸ்வர பாதான் ரங்கதேவ நகரீ சுபவாதான்